இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று. இதுவரை இது போலே நானும் இல்லையே. கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று முழுகிட மனதும் பின் வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது இதுவரை அது எனது என்னை விட்டு மெதுவாயது போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை கலைத்திட விரும்பவில்லை. கனவுக்குள் கனவாயினை நானே கண்டேனே. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேள நின்று இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கு என்ன சிடுங்கும் கீழ அணியாத வைரம் போல புது நாணம் இணங்கும் மேல ஒரு வெள்ளி கொலசு போல. இந்த மனசு சிடுங்கும் கீழ அணியாத வைரம் போல புது நாணம் இணங்கும் மேல. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று. இதுவரை இது போலே நானும்